శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. ఇభేతి భవద్భృత్ ప్రభో త్వదుపదేశ తీవ్రౌషధాత్ కదధ్వరస దుర్విషే బలిష భక్షవత్ ప్రీయతే అపథ్య పరిహారధీ విముఖమిద్ధమాకస్మికి తమప్యవసరే క్రమాదవతి వత్సలా త్వద్దయా. శ్రీ అభీతి స్తవం 10వ పద్యం. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய தயையை பற்றி இங்கே விசேஷமாக ஸ்லாகிக்கிறார் ஸ்ரீ நிகமானந்த மகாதேசிகன். 9வது பத்தியத்தில் கரகிரகண தீட்சிதாக க இவ திவ்யாகுணாகனு ந திவ்யாகுணாகனும் பொதுவாக எல்லா குணங்களுக்கும் ஒரு மங்களாசாசனம் பண்ணார். இந்த பத்தியத்தில் குறிப்பாக தயைக்கு என்னென்னு கேட்டால், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்களில் யாரோ சில பேர் தான் மோட்ச பரலா இருக்கா, முமுக்ஷுவாக இருக்கா. தர்ம அர்த்த காம பரலா சில பேர் இருக்கா, மிச்ச பேர்லாம் அந்த புருஷார்த்தங்களை விட்டுட்டு மேலும் மேலும் மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் விழுந்து ஏதோ ஒரு ஜென்மாவை எடுக்கிறதுக்காகவே பிரவர்த்திக்கிறார். கட்டோபனிஷத்தில் நச்சிகேத யமனை பார்த்து கேட்கச்சே இந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் இருக்கு, இந்த சாஸ்திரமெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க, ஏன் சில பேர் மட்டும் அதில் பிரவர்த்திக்கிறா, பல பேர் பிரவர்த்திக்கிறதுலன்னு கேட்கச்சே, அப்போ யமன் யம தர்மராஜா நச்சிகேதஸ் கிட்ட ஸ்ரேயஸ்னு ஒன்று இருக்குது, பிரேயஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது நன்மை விளைவிக்கக்கூடியது ஒன்று, பிடித்ததுன்னு ஒன்று, ரெண்டும் வேற, ரெண்டும் ஒன்றாவும் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் வேறையாகவே இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டால், ஒரே வஸ்து நன்மையை விளைவிக்கக்கூடியதாகவும் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கிறதில்லை. இப்போ ஆகாரத்தை எடுத்திருந்தோம்னா பத்திய உணவுலாம் இருக்குது, அது ஒருத்தருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காததெல்லாம். ஒரு 12 தொகையில் சாப்பிடு, இல்லை மனத்தக்காளி காலத்தில் சாப்பிடுன்னு சொன்னால் பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் பிடிக்கிறதில்ல. ஆனால் சுவையான கிழங்கு வகைகள்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ நன்மையை விளைவிக்கக்கூடியதுன்னு ஒன்று, பிடித்த விஷயங்கள்னு ஒன்று. ஸோ லோகத்தில் பொதுவாக பல பேருக்கு பிடித்த விஷயங்கள் மேலே தான் ஒரு போக்கே தவிர நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஒரு பிரவிற்த்தி இல்லை. அது அவளுடைய கர்ம வாசனைன்ற ரீதியில் அந்த உபநிஷத்தை போகிறது. பட் இங்கே சுவாமி அப்படிப்பட்டது இருக்கிறார். லோகத்தில் பொதுவாக சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சேத்திரன் எம்பெருமானுடைய சாஸ்திரத்தை கண்டு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, சாஸ்திரமானது இதை செய் இதை செய்யாதுன்னு சொல்கிறது. அப்போ அவனுடைய அவன் தனக்கு சுதந்திரம் உண்டுன்னு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினைச்சுட்டுக்கானே அந்த சுவாதந்திரத்தை முதல்ல தடை செய்கிறது சாஸ்திரம். இன்றைக்கி நம்மளில் பல பேர் ஆஸ்திகம் இருந்தால் கூட சாஸ்திரத்தை பூர்த்தியாக பின்பற்ற முடியலன்னு சொன்னால், அது ஏன்னா நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய சுவாதந்திரத்தில் ஃப்ரீடத்தில் அது கை வைக்கிறது சாஸ்திரம். அது புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரீயாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், இந்த இந்த உடையை உடுத்திக்கோ, இந்த மாதிரி தலையை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. அதனாலேயே பயந்துட்டு நம்ம சாஸ்திரத்து பக்கம் போகிறதில்ல. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நாம் பண்ணிட்டு போயின்ட்டுருக்கோம். அதை சுவாமி அழகா ஸ்லோகமாக இங்கே சாதிச்சிருக்கார். பிரபோ அப்படின்னு போட்டுட்டார். பிரபோனா தலைவனே, பிரபுவே, நாதனே. அவதி ரெண்டு கிரியாபதம் இருக்குது, ரெண்டு செக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து முக்கியமானது அவதி, அவரக்ஷணேன் தாத்து. இந்த அவரக்ஷணே தாத்துவில் தான் அகாரத்துக்கு பெருமாள்ன்ற அர்த்தம் கிடைக்கிறது. அகாராத்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயக்கிருத்து அப்படின்னு பட்ட ஸ்லோகம் இருக்குது. அதுதான் அவதி, அவரக்ஷணேன் தாத்து. அவத்தினா காக்கிறது. இந்த இடத்துல எது காக்கிறதுன்னு கேட்டால், த்வத்து தயா அவதி. த்வத்து தயான்றது, த்வத்து தயான்றது, த்வத் தயானது தக்காரமானது தாயத்து, த்வத்து

பண்ண வச்சு மோட்சத்தை கொடுக்கிறான். அப்படி அவனை காப்பாற்றுகிறது உன்னுடைய தயின்னு அழகாக சாதிக்கிறார். அன்பேத்த பார்த்தோம்னா, பிரபோ பவபிருத்து தொதுபதேச தீவிர உஷதாத்து விபேதி கததவ ரசதுருபிஷே பலிஷபக்ஷபத்து ரீயதே இத்தம் அபத்திய பரிகாரதி விமுகம் தமபி வத்சலா ஆகஸ்மிகி த்வத்தயா அவசரே கிரமாத்து அவதி. பிரபோ பிரபுவே நாதனே ரங்கநாதனே, பவபிருத் சம்சாரியாக இருக்கக்கூடிய ஒரு சேத்தனன், தொதுபதேச தீவிர ஔஷதாத்து உன்னுடைய உபதேசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடினமான கொடுமையா ஒரு கொடியதான ஒரு மருந்து. கொடியன்னு சொன்னால் அது நன்மையை விளைவிக்கக்கூடியது தான். கடுமைன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு பிடிக்காதனால அது கடுமைன்னு சொல்கிறோம். அதனால் ஒழிய சாஸ்திரமானது மாதா பித்து சஹசிரேபியா வச்சரத்தரம்னு பாஷிக்கருடைய வாக்கியம், சாஸ்திரமானது ஆயிரம் தாய் தந்தைகளை காட்டிலும் நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு கருணை மிக்கதுன்னு சொல்கிறார். விபேதி அஞ்சுகின்றான். கதத்த ரசதுருபிஷே இழிவான வழியில் வர கிடைக்கக்கூடிய ரசங்கள் விஷங்களையே ரசங்களாக பாவிச்சென்று அதிலேயே பலிஷபக்ஷவது பிரியதே, ஒரு தூண்டில் போடப்படக்கூடிய கட்டி அனுப்பப்படக்கூடிய அந்த ஏதோ ஒரு ஒரு பைட்டு ஒரு அந்த உணவை போய் அதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு மாட்டின மீன் மாதிரி மீன் போல பிரியதே மகிழ்ச்சி அடைகின்றான். இத்தம் அபத்திய பரிகாரதி விமுகம், இப்படி இத்தம்னா இப்படி தஸ் அப்படின்னு அர்த்தம். அபத்திய பரிகாரதி விமுகம், இந்த தீய செயலாம் பண்ணிட்டு இருக்கோமே இதுலேருந்து நம்ம விட்டு விலகணும்ன்ற எண்ணமே இல்லாத தமபி அவனையும் வத்சலா ஆகஸ்மிக்கு தொந்தையா, உன்னுடைய அன்பு கலந்த அந்த தயையானது காரணமில்லாத தயையானது, அவசரே கிரமாத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த மாத்திரத்தில், அவசரனா சப்தமி பக்தி, கிரமாத்துனா இது படிப்படியாக, கிரமம்னா படிப்படியாக நாளளவில் அவதி காத்து விடுகின்றதுன்னு எம்பெருமானுடைய தயையை பற்றி இந்த 10வது ஸ்லோகத்தில் சுவாமி பிரஸ்தாபிக்கிறார். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.